penne penne alaigiren andrillagi alugiren penne penne neeyum enge endre thedi thigaikiren nee solladadal moli illai nee selladadal vali illai nee paaradadal moli illai nee taaradadal neeyal illai uyir podalum pogattum eppode paarthaga vendum naan unnai unnai o penne penne அழகிறேன் அன்றில்லாகி அழுகிறேன் நீ சொல்லா